என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள. இதயம்தான் சரிந்தது சொல்லு என்னை சொல்லு, கண்கள் ரெண்டில் கண்கள் செல்ல, சிறகுகள் முளைக்குது மனசுக்குள் மெல்ல. ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா. ஆரறிவோடு உயிரது கொண்டேன், ஏழாம் அறிவாக காதல் வர கண்டேன். இயற்கை கோளாரில் இயங்கிய என்னை, செயற்கை கோளாக உன்னை சுற்ற வைத்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். ಹೆಚ್ಚಾಗಿವ ಜನ್ನಲ್ ಕಾತ್ರಾಗಿವ ಜರಿಗೈ ಪೂವಾಗಿವ ಮಿಲ್ಲಲ್ ಮಳೆಯಾಗಿವ ಉಯಿರಿನ್ಮೂಚಾಗಿವ ಜನ್ನಲ್ ಕಾತ್ರಾಗಿವ ಜರಿಗೈ ಪೂವಾಗಿವ ಮಿಲ್ಲಲ್ ಮಳೆಯಾಗಿವ ಉಯಿರಿನ್ಮೂಚಾಗಿವ